ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரவரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி நமோ நாராயணா. இந்த லாஸ்ட் வேர்ஸ் ஆழ்வார் செட், ஐ ப்ரே டு யூ டு ஃபெசிலிட்டேட் மீ டு திங்க் ஆஃப் யூ யுவர் லோட்டஸ் ஃபீட் அட் ஆல் த டைம் இன்க்ளூடிங் த ஃபைனல் மொமெண்ட் மரணேபி சிந்தையாமி ஈவன் அட் த டைம் ஆஃப் டெத் ஐ வுட் திங்க் ஆஃப் யூ ஹி மென்ஷன்ட். இம்மீடியட்லி ஆழ்வார் பிகின்ஸ் டு ரியலைஸ் தட் த மைண்ட் இஸ் சோ ஃபிளிக்கரிங், இட்ஸ் லைக் அ மங்கி, பிகாஸ் அர்ஜுனா சே சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா. திஸ் சஞ்சலம், திஸ் மனஸ் ஹஸ் காட் சோ மச் சஞ்சலம். திஸ் மனஸ் அட் த எண்ட் It may be possible that it will not be able to even contemplate because there could be kapha vada pittam, the neck would have been choked with kapha vada pittam, and there could be the phlegm, there could be the bile or irregular respiration, and with all that it's not at all possible for us to contemplate the manas, for the contemplate on the lotus feet. And hence in this verse Alvar seeks so beautifully, and it's for our sake and it's for our benefit. The number verse number 7, Krishna twadiya pada pankaja pancharantam அத்யைவமே விஷது மானச ராஜஹம்சா பிராண பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவரோ தனமி விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. கண்டாவரோ தனவிதௌ ஸ்மரணம் குதஸ்தே. ஹி சேஸ் ஐ வில் நாட் பி ஏபிள் டு திங்க் ஆஃப் யூ அண்டர் த சர்க்கம்ஸ்டான்சஸ் அட் த டைம் ஆஃப் டிபார்ச்சர் ஃப்ரம் திஸ் பிளேஸ். I will be totally helpless. I will be overcome by the blockage of throat, from the phlegm, from the bile, from respiration problem. And hence, let my mind, the Rajahamsa Pakshi, the mind personified as the Pakshi, Rajahamsam, the royal swan, let it enter into the safe residence, safe haven of the lotus, of your lotus feet right now. Adhyaiva means ippoludu, vishatu, let it attain the lotus feet, because kandavaro danavidau smaranam kutaste, when the throat is blocked by all that, smaranam kutaste, how is it possible of your contemplating on you? It's just not possible. Hence, my manasa rajahamsa, the manas, the rajahamsam, manasagira rajahamsam, tudiya padapangaja panjarantam, that your lotus feet, that heaven as a residence, as the cage, adhyaiva vishatu, right now let it enter. From Sri Vaikuntham Paravasudevan, for us, only for our sake, he took the Vibhavavataram, Ramakrishna Avataram, Varaha Avataram, Brisimha Avataram, all those avatarams, not just for Nitya Suris, he wanted also for us to enjoy him. And for he wandered in the Vrindavanam, marking all the Sankha Chakra Mudrai everywhere. Akrurar enjoyed him, and Gopikas enjoyed him, Gopas enjoyed him, Nandan, Yashoda, they all enjoyed Krishna. Dasharatha, Kaushalya, Vishwamitra, Vasishta, they all enjoyed Rama. However, we don't have that bhagyam, and nor will we have bhagyam to think of him at his charanaravindam at the end. So it could be possible that we may not be having any semblance of such thoughts, because we could be born as a mosquito, we could be born as an animal, or we could be born in a mentally unstable birth. So there could be several births like that. Antima smaranam may not be possible at all, maybe because we could be in coma. So yamyam vapi smaran bhavam tyatyadyante kalevaram, and that is not possible in this way, Arjuna. Whoever thinks of at the time of death, whatever that they think of, whichever object that they think of, they would be born in that particular object of contemplation in the next birth. And that's what yamyam vapi smaran bhavam tyachyatyante kalevaram tam tam eveti kaunteya sada tadbhava bhavitaha. And it could be possible, and I am not a yogi, Alvar says, to forcibly focus the mind, control this and pull it from all the distraction. Palatkarena iluthu thiruvadigalil vaikkum samarthyam, that samarthyam is not with me, and hence all that I am saying is manasa rajahamsa, this manas which is a rajahamsam. Because even if somebody is of the lowliest caliber, even if somebody has got all the lowly qualities, if he has got Bhagavat Sambandham, we should never ever think of the person as the lowliest, as somebody inferior. We have to give respect. This manasa is now going to be blessed with Krishna Charanaravindam, and hence Alvar addresses his own mind as Rajahamsam, royal swan. And the swan, Pakshi, this is nicely gliding in the waters, and it can pick up anything from the water. But it has got the Parama Bhogyam, the Bhogyatai, which is the lotus feet, the lotus flower in the pond. So it catches hold of the lotus flower in the pond and stays around that. And once it starts liking the lotus flower, it would not seek any other dirt in the pond. So Namalvar also says, "En nenjinarum ange olindar." So he gives respect to the mind that is getting focused on the lotus feet of Perumal. Thiruvaimozhi, ilanda em mamai tirattu pona en nenjinarum ange olindar. Thiruvaimozhi 7.3.4. Ulandu iniyarai kondu en ushago odakkadaloli pola எங்கும் எழுந்த நல் வேதத்தொலி நின்னோங்கு தென் திருப்பேரையில் வீத்திருந்த முழங்கு முழங்கு சங்கக்கையன் மாயத்தாழ்ந்தேன் அன்னையர்கால் என்னை முனிந்தே. மை த எஃபல்ஜன்ஸ் த ஷைன் ஃப்ரம் மை பாடி இன் ஆர்டர் டு கெட் தட் பேக் ஐ பிகம் பேல் பீயிங் செப்பரேட்டட் ஃப்ரம் ஹிம் ஆழ்வார் சேஸ் நம்மாழ்வார். அண்ட் ஹென்ஸ் த மைண்ட் செட், okay, I will go and get your actual original shine form from Perumal. And the mind went to him, but it didn't come back. It retained in him because it is captivated by his beauty. And hence, I am inquiring where my mind has gone, Alvar says. Similarly, now Kulasekar Alvar says, I would not be able to get the final remembrance at the time of death, and hence adyaivame vishatu. Perumal says, okay, tomorrow you can let your mind come to my feet, lotus feet, or I will ensure that it will happen at the end. Alvar says, no, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்னே. ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால். எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியான பெரியாழ்வாசே. ஓ திருவரங்க ரங்கநாதா, த ஒன் ஹூ ரிக்ளைன்ஸ் ஆன் ஆதிசேஷன், யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் ரஷ்ஷிங் டு சம்படி ஹூ பர்ஃபார்ம் சரணாகதி டு யூ வித் ஆர்த்தி, வித் அனன்யகதித்வம், வித் நத்திங், அகிஞ்சன்யம், அனன்யகதித்வம். கஜேந்திர ஆழ்வான் ஆஸ்ட் ஃபார் யூ, அண்ட் ஹி ஆஸ்ட் ஃபார் யூ அட் தட் டைம் ஒன்லி வென் ஹி காட் டயர்ட் அண்ட் யூ நெவர் பாதர்ட் அபவுட் இட் அண்ட் யூ இம்மீடியட்லி ரஷ்ட் பிகாஸ் யூ ஆர் த ஒன் ஹூ மென்ஷன் தட் யூ வுட் ரஷ் டு எனி ஒன் ஹூ பர்ஃபார்ம் சரணாகதி. And even though my indriyangal, my manas will are all not focused towards you, but still I perform sharanagati. Yeippu ennai vandu naliyum bodu appodu naan unnai ninaikka maaten. Oppile naagilum nin adaindhen. Even though I am not qualified to perform prapatti because I have not controlled my indriyams, I am not focused my mind, still I am reaching your feet because you blessed that elephant. Hence, right now I am telling, I would not be able to think of you when I get tired, worn out like the elephant. I may forget that time. Hence, right now I am saying, Periyalvar. Similarly, even Thiruvaimazhi Nammalvar says, Seyyel Thivinayen Arul Seyyum Yen Kaiyar Sakkara Kannabirane Ayyar Kandamadaikkilum Ninkalal Eyyadu ஏத்த அருள் செய் எனக்கே. அண்ட் மை கண்ணபிரானே, த ஒன் ஹூ ஹேஸ் சக்ராயுதம் இன் இஸ் இன் யுவர் ஹேண்ட், நீ கெட்ட கர்மத்தை செய்யாதே என்று எங்களுக்கு அருள் செய்கிறாய். யூ ஆர் த ஒன் ஹூ சேஸ் டூ நாட் டூ ஈவில் டீட்ஸ், பேட் டீட்ஸ். ஹவவர், யூ ஷுட் பிளெஸ் மீ, யூ ஷுட் பிளெஸ் மீ ஈவன் இன் த லாஸ்ட் மொமெண்ட் வென் the when my throat is blocked, because I don't have punyam to think of you at the final moments, but you have to bless me. Ayyar kandam adaikkilum nin kalal eyyadu yetha arul sei enakke. Even in the final moment when my throat is blocked, you should bless me with your parama kripai, even though I don't have the right qualification and punyam, so that I do not forget your lotus feet. Here Swami says exactly the same, I would not be able to think of you kantavarodana vidau smaranam kutaste. How is it possible for me to think of you at that moment? Would not be possible. Hence right now smaranam, devariyudaya smaranam, smriti I should get right now. I want my Rajahamsam to enter into your lotus feet. Even Ranganatha assures Ramanuja in Sharanagati Gadyam, Kevalam Madiyayaiva Dayaya Sharirapada Samayetu Kevalam Madiyayaiva Dayaya Atiprabuddhaha Mameva Avalokayanne Aprachuta Purva Samskara Manorataha ஜீர்ணமிவ வஸ்திரம் சுகேனே சுகேனே மாம் பிரகிருதிம் ஸ்தூல சூக்ஷ்ம ரூபாம் விசுருஜ்ய ததானீமேவ அனவதிகா திசைய பிரீதிகாரிதா அசேஷாவஸ்தோஜிதா அசேஷ கரதி ரூப நித்ய கிங்கரோ பவிஷ்யசி. வென் யூ டிராப், எம்பெருமான் ரங்கநாதன் சேஸ், நம்பெருமாள் டெல்ஸ் ராமானுஜா, வென் யூ டிராப் யுவர் மார்டல் காயில்ஸ் பிராகிருத சரீரம் ஹியர், because of my dayai alone, you would be blessed with the right knowledge, jnanam, and you would be looking at my divya mangala vigraham. By keep looking at me, I am the one at the end of your at the end of the that journey, the jivan would come and attain. And with that thinking, without any digression from that thinking, like you drop off the torn clothes, you will drop off the bhuta udal, the shariram here, and with the sukshma shariram you would immerse in the viraja nadi, and you would drop off also the sukhamaga in viraja nadi, the sukshma shariram as well, and you would attain and perform eternal kaikaryam in Sri Vaikuntham. Trivarangan Namperumal addresses the prapanna, the one who performed sharanagati, like thus. And when such is the case, because of the sharanagati, right now Kulasekhar Alvar says, I would let my rajahamsam, the mind, reach the safe haven, safe cage of your lotus feet right now. Kanta, because prana prayana samaye kapavada pittaihi kanthavarodha vidhanavidau smaranam kutaste, and vayoru pakkam vangi valippa vanda neerkuli kangal miratra thayoru pakkam tharamoru pakkam tand thayoru pakkam tandayoru pakkam tharamoru pakkam alatra thiyoru pakkam vandu sera appodai kippodai solli vaithen periyalvar says. So Varaha Charama Slokam is also the answer the Lord gives to Kulasekhar Alvar. The Charama Sloka words is Tatastam Riyamanantu Kashta Pashana Sannibam Aham Smarami Madbhaktam Nayami Paramam Gatim. The Lord Varaha Nainar assures, gives a gentle assuaging assurance to comfort us that the one who thinks of him, Lord Varaha, Bhumadevi Sameda Varaha, at the time of their death, one who surrenders, thinks of him right now when he is at his normal state, and Lord Varaha himself will think of such prapannas at the time of their final moments when they lie in coma or incapacitated on their deathbed. Just like a log of wood, he would take them on his own by himself. Aham smarami, I will remember them and I will take them myself to my abode. Perumal says, Aham smarami madbhaktam, I will think of my devotee. Nayami paramamgatim, I myself will take them to my supreme Sri Vaikuntham. కవితార్కిక సింహాయ కళ్యాణ గుణశాలినే శ్రీమతే వెంకటేశాయ వేదాంత గురవే నమః ఆళ్వారెంపెరుమాణార్ దేశికన్ త్రివిడిగలే శరణం నమో నారాయణ అడియేన్.